இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ மூடாமல் மூடி மறைப்பது தானாக பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே மூடாமல் மூடி மறைப்பது தானாக பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே வந்து நிறைய எப்போது என் உண்மை நிலை அறிய தாங்காமலும் தூங்காமலும் நான் செல்லுதே இல்லாமலே நித்தம் வரும் கனவு கொல்லாமல் கொல்ல சுகம் என்னென்று சொல்ல நீ துணை வர வேண்டும் நீண்ட வழி என் அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல எந்த மன எண்ணங்களை யார் அறிவார் என் நெஞ்சமோ போல அல்ல ஏதோ மாற்றம் நிலை புரியாத தோற்றம் இது நிரந்தரமல்ல மாறிவிடும் மலர்ந்ததே முட்டான உறவுகள் திறந்ததே தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே மனதிலே உள்ளூர் உணவுகள் மலர்ந்ததே முட்டான உறவுகள் திறந்ததே தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே தேகம்